மனசு அடிக்குதே எனக்கு, சிக்கு சிக்கு சிக்கு சிக்குன்னு அழுகு வெடிக்குதே உனக்கு. நானே நானே நானா, யாரோ யாரோ தானா, தேனை கொஞ்சம் போனா சொர்க்கம் தானா. நீயும் நீயும் நீயா, நெஞ்சில் ஈரத்தியா, லோகம் மொத்தம் மாயா, மெய் சொல்வாயா. வெக்கத்தை வீசு, பேசு அலரத்தை நீட்டு, மனசு காப்பூட்டு. வெக்கத்தை வீசு, முத்தத்தில் பேசு அலரத்தை நீட்டு, மனசு காப்பூட்டு. ஒரு கையில் பானம் கொண்டு, ஒரு கையில் ஞானம் கொண்டு, இரண்டுக்கும் நடுவில் நின்று பரிமாறிக்கொள்வோம். நெஞ்சத்தை கொன்றாய், எங்கேயோ சென்றாய், இல்லாமல் நின்றாய், போதாது என்றாய். அதுக்கு திக்கு திக்கு திக்குன்னு திக்கு அதுக்கு மனசு, அச்சுக்கு சிக்கு சிக்கு சிக்குன்னு சிக்கு அச்சுக்கு அழுகு. நானே நானே நானா, யாரோ யாரோ தானா, தேனை கொஞ்சம் போனா சொர்க்கம் தானா. நீயும் நீயும் நீயா, நெஞ்சில் ஈரத்தியா, லோகம் மொத்தம் மாயா, மெய் சொல்வாயா. வெக்கத்தை வீசு, முத்தத்தில் 모습 둥둥 알아 땡기듯 둥둥 만화 색깔 뿌듯